சூரியன் புதிக்கும், சர்ப்ரைஸ் பண்ணா உனக்கு இப்ப பிடிக்கும். மிட் நைட் இல்ல போன் இப்ப அடிக்கும், ஹே குட் நைட் சொல்லி போன் இல்ல படுக்கும். பிங்கி பிங்கி ப்ரொமிஷன் சொல்லுறா, கண்ணில தூசி சொல்லி கள்ளமாவும் பண்ணுறா. இனி மினி மணிமோ பாடுவா, என்னோட கேர்ள் எப்படின்னு நான் சொல்லவா. பத்திரமா பத்திரமா பத்திரமா வச்சுப்பேன், ஒரு சீக்கிரமா சீக்கிரமா ஒரு சான்ஸ் ஓடி வாரண்டி. மொழியும் கிடையாது. பத்திரமா வச்சிருப்பேன், பெண்ணை என்னை தாண்டி போனால் மந்திரமா காதல் செய்வோம். Fuck the man, you're my only shot, I can never trust no one. Took my clutch down, we could go Amsterdam. Adi hi your love on my Instagram with that boomer. Una nanu asayagadi, switch it, live in the fantasy. Kalam pora unakku enna nanadi, pennai ennai oru murai parodi. Thimira pichu penne like me, yendar vandu trying it. Kangalala pesum bodhu got me really feeling it, keeping it. Only varan baby, you're just simply lit. Check the time, nella nera paathu cool you in a bit, ஒரு சான்ஸ் உண்டா உன்னை டக்குன்னு பாப்பேன்.